கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு உதிரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமா பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு உதிரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. மலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேர்த்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா முள்ளப்பூ சூடு மெல்ல பாய் போடு. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு உதிரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமா பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. கொஞ்சம் வரைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா? அது கூடாது, சின்ன காந்துதான பூவ தாங்குது. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு உதிரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆ